ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾ ಕೀರಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧರ್ತಾಂ ಸದಾಹರಿ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಸ್ಯ ನಮೋವಾಕ ಮದೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚತತ್ರಾ ದೇವ ದಂಪತಿ ಜಗದಾಂಪತಿ ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಹಯಗ್ರೀವಮುಪಾಸ್ಮಹೇ ದೇವೋ ನಃ ಶುಭಮಾತನೋತು ದಸದಾ ನಿರ್ವರ್ತಯನ್ ಭೂಮಿಕಾಂ ರಂಗೇಧಾಮನಿಲಬ್ಧ ನಿರ್ಭರ ರಸೈರಧ್ಯಕ್ಷಿತೋ ಭಾವುಕೈಃ ಯದ್ಭಾವೇಷು ಪೃಥಗ್ವಿದೇಷ್ವನುಗುಣಾನ್ ಭಾವಾನ್ ಸ್ವಯಂ ಬಿಭ್ರತಿ ಯದ್ಧರ್ಮೈರಿಕ ಧರ್ಮಿಣಿ ವಿಹರತೆ ನಾನಾಕೃತಿರ್ನಾಯಿಕಾ. ವರಾಹಾವತಾರಂ. ಗೋಪಾಯೇತ ನಿಸಂ ಜಗಂತಿ ಕುಹನಾ ಪೋತ್ರಿ ಪವಿತ್ರೀಕೃತ ಬ್ರಹ್ಮಾಂಡಃ ಪ್ರಳಯೋರ್ಮಿಘೋಷ ಗುರುಭಿರ್ ಗೋಣಾರವೈರ್ಗುರ್ಘುರೈಃ ಯದ್ದಂಶ್ರಾಂಕುರಕೋಟಿಗಾಟಕ ಧನಾ ನಿಷ್ಕಂಪ ನಿತ್ಯಸ್ಥಿತಿಃ ಬ್ರಹ್ಮಸ್ತಂಭಮಸೌ ದಸೌ ಭಗವತಿ முஸ்தேவ விஸ்வம்பரா அப்படின்னு. இங்கேயும் கோபாயே தனிசம் அப்படின்னு பகவான் என்னை காத்தருள வேண்டும், கோபாயே தனிசம் அப்படின்னு சதா சர்வதா எப்பவும் என்னை நம்ம எல்லாரையும் ரட்சிக்கட்டும் அப்படின்னு, ஜெகந்தி இந்த உலகங்களை எல்லாத்தையும் அப்படின்னு. யார் ரட்சிக்கட்டும் அப்படின்னா குஹனா போத்ரி அப்படின்னு அந்த கபட்ட வராகனாக அவதாரம் எடுத்தாரே. கபட்டம் யாருமே நம்ம எல்லாம் வராகம் அப்படின்னாலே அது அசிங்கமா தான் பார்ப்போம். பண்ணி அப்படின்னு திட்டினா கூட நம்மளுக்கு ரொம்ப அசிங்கம். அது வந்து எங்க கால்வாலை சுத்தின்னு இருக்கும், எப்பயும் எதையோ சாப்பிட்டு இருக்கும். அப்பேற்பட்ட ஜந்து எல்லாருமே ஹீனமா பாக்குற ஒரு ஜந்து. ஆனா பகவான் அந்த குஹனா போத்ரி கபட்ட வராகராக அவதாரம் பண்றேன். அவதாரம் பண்ணி என்ன பண்றேன்னா பவித்ரீகிருத பிரம்மாண்டா அப்படின்னு இந்த பிரம்மாண்டத்தை அனைத்தையும் பவித்திரமாக்குறாரு. எப்படி அப்படின்னா பிரளயோர் மிகோஷ குருபிர் கோணாரவைர் குர்குரைஹி அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த சப்தத்தையே எடுத்து சொல்றார். அந்த வராகம் அப்படின்னு எப்படின்னா குர் குர் அப்படின்ற சப்தம் வரும். அதே தான் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுதும் ஹயக்ரீவன் அந்த குதிரைக்கு வந்து ஹலஹலஹா அப்படிங்கிறார். ஹலஹல அப்படின்ற அந்த சப்தமே வேதநாதம் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் குர் குர் குர் அப்படின்ற சப்தம் வருது. அந்த சப்தம் எப்படி இருக்குன்னா பிரளயோர் மிகோஷ குருபிஹி பிரளய எப்படி ஒரு பெரிய சமுத்திரத்துல அந்த பிரளய காலம் அப்படின்னா நம்ம அமாவாசை அந்த மாதிரி போனோம்னா அதனுடைய சப்தம் அலை சப்தம்ன்றது ரொம்ப மோசமா இருக்கும். அந்த அலை சப்தம் அந்த அலை சப்தத்துல வேற எதுவுமே கேட்காது. ஆனா அந்த மாதிரி சமயத்துல அந்த சப்தத்தை விட இன்னும் அதிகமாக ஒரு சப்தம் கேட்கறது குர் குர் அப்படின்னு. யார் அப்படின்னா சாக்ஷாத் பகவான் அந்த வராகாவதாரம் எடுத்து வந்துட்டு இருக்கு. எதுக்கு அப்படின்னா அந்த அந்த ஒளி அந்த குர் குர் அப்படின்ற அந்த சப்தமே வந்து இந்த உலகத்தை அனைத்தும் பவித்ரீகிருத பிரம்மாண்டா அப்படின்னு இந்த பிரம்மாண்டத்தை அனைத்தையும் பவித்திரமாக்குறது அந்த சப்தமே போரும். அதனாலதான் பக்கத்துல வேறும் சொல்லச்ச கூட நம்ம எல்லாம் பக்கத்துல இருந்தாலே போறோம், கேட்டாலே அதுவே நம்மளுக்கு வந்து சுபத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படின்னு அந்த பகவானுடைய சப்தம். அந்த சப்தமே என்னன்னா வேதநாதம் தான் அப்படின்னு. முதல்ல மத்ஸ்யாவதாரத்துல என்ன பண்ணார் பகவான் அப்படின்னா வேதத்தை ரட்சிச்சு கொடுத்தேன். ரெண்டாவது அந்த அவதாரத்துல கூர்மாவதாரத்துல அவர் வந்து அது சொல்ற போது வியாக்கியானத்தாலாம் கீழே உட்காந்து அந்த வேதத்தை வேதத்தை வந்து அத்தியனம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் மூணாவது அவதாரத்துல என்ன அத்தியனம் பண்ணணும் வேதத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா இங்க குர் குர் அப்படின்னு வேதனா கேட்டு அது இந்த பிரம்மாண்டத்தை எல்லாம் பவித்திரமாக்குறது. அப்பேற்பட்ட அந்த ஒளியே நம்மளை ரட்சிக்கட்டும் காப்பாத்தட்டும். அப்பேற்பட்ட வராகன் கப்பட்ட போத்ரி புகனா போத்ரி அப்படின்ற வராகம் நம்மளை அந்த பெருமாள் நம்மளை ரட்சிக்கட்டும் அப்படின்றது இங்க இது. இதுக்கு அடுத்தது ரெண்டு பாகமா பிரிக்கிற. முதல்ல வந்து பகவானுடைய அவதாரத்தை சொல்றேன். ரெண்டாவது தாயார் பூமாதேவி ரட்சிக்கிறானே இந்த அவதாரம் எதுக்கு அப்படின்னா ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபன் அண்ணா தம்பி ரெண்டு பேர் இருந்தா அதுல ஹிரண்யாட்சன் அவன் வந்து பூமாதேவியை எடுத்துட்டு சமுத்திரத்துக்குள்ள எடுத்து போயிட்டான். அதுல இருக்கிறவாள் எல்லாம் ஹிம்சை பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு இது. அவ ரெண்டு பேருமே யாருன்னா ஜெய விஜயாளுடைய அவதாரம் தான். அது பகவான் கிட்டேயே அவ வந்து வதம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பகவான் பூமாதேவி பகவானுக்கு எவ்வளவு பிடிக்கும் பூமி பிராட்டி அப்படின்னா ஆழ்வார்கள்லாம் சொல்லும் பொழுது இந்த பூமிக்காக தானே இவ்வளவு இது பண்றான் பாடுபடுறான். பூமியை வராக அவதாரத்துல காப்பாத்துறார், வாமன அவதாரத்துல மூணு அடியில அளக்கிறார், அதுல முதல்ல பூமியை பூர்த்தியா அளக்கிறார், அதுக்கப்புறம் பூமியை பாரத நீக்கதான் கிருஷ்ண அவதாரம். இந்த பூமியில தானே எல்லா அவதாரமும், மத்த எந்த இடத்துலயுமே தேவலோகத்துல அவதாரம் பண்ணேர் பிரம்மலோகத்துல அவதாரம் பண்ணேர்னு எங்கேயும் புராணங்கள்ல ரொம்ப கம்மி. அந்த பூமியில அவ்வளவு அவதாரம் பண்றதுக்கு பகவானுக்கு அவ்வளவு இஷ்டம் இருக்கு அப்படின்னா காரணம் என்னன்னா பூமாதேவினாலதான். அப்ப அந்த பூமாதேவி எப்படி இருந்தான்னா, யுத்தம் ஸ்ட்ராங்குர கோட்டி காட்ட கடனா நிஷ்கம் பனிக்க ஸ்திதிகி அப்படின்னு, அந்த வராகத்துக்கு ஒரு கொம்பு இருக்கும், அந்த நுனி கொம்பு அது ரொம்ப கூர்மையா இருக்கும். அது வந்து பலராம் என்ன பண்ணும்னா, எப்ப அந்த மண்ணுக்குள்ள எவ்வளவு அழுக்கு உள்ள ஏதாவது கிழங்கு இருந்தா கூட அதுக்கு தெரியும், அது அந்த வாசனையை பார்த்து உள்ள அந்த தன்னுடைய கொம்பால உள்ள குத்தி அந்த கிழங்கு அப்படியே எடுத்துரும். அந்த கிழங்கு வந்து அப்படியே அந்த கூரான கொம்புல போய் அப்படியே ஒட்டின்றும். அதனால எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும், எவ்வளவு பாதாளத்துல இருந்தாலும், அதனால வந்து அதை உள்ள குத்த முடியும், அதுக்கான அந்த பலம் இருக்கு. அப்பேற்பட்ட வராகர் அந்த கொம்புல எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அந்த கொம்புனால அந்த பூமி பிராட்டியை எடுத்துட்டு வரும்பொழுது அங்க பூமியில அந்த பல்லுல ஒரு கிழங்கு மாட்டினா போல அப்படின்னு. ஏன்னா பெருமாளுடைய உருவம் அப்படின்றது வராக அவதாரத்தை வர்ணிக்கும் பொழுது ஒவ்வொரு கவிகளும் அந்த மந்தர மலை அப்படின்றது எவ்வளோ பெரிய மலை, அதுவே பகவானுடைய கால் தண்டு போல இருக்கான் அப்படின்னா பார்க்கணும். அந்த வராக அவதாரம் எப்பேற்பட்ட அவதாரம், எவ்வளவு பெருசா அவதாரம் எடுத்தார் அப்படின்னு. சாதாரண சின்னதா இல்ல, அவர் அவ்வளவு விஸ்வரூபம் போல அப்பேற்பட்ட அவதாரம், அப்பேற்பட்ட வராகமாக தோன்றி அவர் அவர் நடந்து வரும்பொழுது அந்த மலைகள் எல்லாமே அவர் காலிண்டதா இருக்கும் அப்படின்னா பாத்துக்கணும் அவர் எவ்வளவு பெரியவர். அதுல பூமி பிராட்டி எப்படி இருந்திருக்கானா, தக்கு நூண்டு அந்த கொம்புல ஒரு கிழங்கு போல அப்படி அப்படி நிச்சிதமா அந்த ஒரு அந்த உள்ள எடுத்து ஹிரண்யாக்ஷன் போச்ச ஒரு பயம் இருக்கும் இல்ல, அந்த பயத்திலேருந்து நீங்கி இப்ப வந்து அதை பிடிச்சிட்டு ஸ்திரமாக இப்ப இனிமேல் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொன்ன எந்த வராகமோ எத்தம் ஸ்ட்ராங்குர அதே வராகருடைய கோரைப்பல் ஸ்ட்ராங்குர கோட்டி காட்ட அப்படிங்கும் போது அந்த கோரைப்பல்ல அந்த நுனியில அப்படியே பிடிச்சிட்டு ஸ்திரமாக எந்த தைரியமும் இல்லாம நடுவுல அப்படி பூமி பிராட்டி என்ன பண்றா அப்படின்னா, அசைவே இல்லாத இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறாளாம். ஏன்னா பூமி பிராட்டி கிட்டே தான் நம்ம எல்லாருமே பிறந்தோம். ஏன்னா பிரம்மஸ்தம்பமசௌதசௌ பிரம்மாலிருந்து ஆரம்பிச்சு ஸ்தம்பம் புழு பூச்சி வரைக்கும் எல்லாம் ஜீவாத்மா தான். பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் ஜெகதந்தர் விவஸ்திதாக பிராணின கர்மஜனிதா சம்சார வசவர்த்தினா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிராணியிலிருந்து புழு பூச்சி ஈ எறும்பு இந்த எல்லாம் பிரம்மா எல்லாமே எல்லாம் பிரம்மா சம்பம் அது வரைக்கும் எல்லாத்தையும் அந்த நுனி பல்லுல இருந்தே பகவானுடைய அனுகிரகத்துல அந்த பயமே இல்லாம பிராட்டியும் அங்கிருந்துதான் சிருஷ்டிக்கிறார். எல்லாரும் இவா ரெண்டு பேரும் சிருஷ்டித்தவாதான் அப்படின்னு பகவதி முஸ்தேவ விஸ்வம்பரா யாருன்னா பகவதின்ற விசேஷனம் அப்பேற்பட்ட பகவான் பகவதி அவருக்கே ஏற்ற ஒரு பத்னியாக இருந்து முஸ்தேவ விஸ்வம்பரா விஸ்வம்பரான்றது பூமி பிராட்டியுடைய திருநாமம். அப்படி ஒரு ஒரு இடத்துல பகவான வர்ணனை, அந்த பகவான் வர்ணனையில அவருடைய குரு குரு அப்படின்ற சப்தத்துல வந்த அப்பட்ட வராகர் நம்மளை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த இதுல அந்த கோரப்பல்லில கிழங்கு போலே இருக்கிற பூமி பிராட்டி ஸ்திரமாக பகவானை பிடித்திண்டு அங்கிருந்து பிரம்மாதி ஸ்தம்பம் வரைக்கும் எல்லாரையும் இங்கதான் சிருஷ்டிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா எல்லாருமே நம்ம பூமி ஜனனி அப்படின்னு சொல்றோம் மாதா அப்படின்னு பூமி பிராட்டிக்கு அப்பேற்பட்ட விசேஷனம். ஏன்னா இந்த வராக அவதாரத்தில் ஆழ்வார்கள்லாம் கொண்டாடினா மாதிரி ஆச்சரியமா அதுல தாயார் ஆண்டாலே பாசி தூன்றும் கிடந்து பார்மகட்டு அப்படின்னு அந்த பாசி பாசி ஜலத்துல ரொம்ப வருஷம் எடுத்துட்டு போயிட்டா எப்படி இருக்கும், ஒரே பாசி பிடிச்சிடும் ஜலத்துல இருந்தா. அப்படி பூமி பிராட்டி பார்மகள் அப்படி பாசி பிடிச்சா மாதிரி இருக்கலாம். அங்கேருந்து பண்டொரு நாள் ஒரு காலத்துல மாசுடம்பில் நீர் வாரா மானமிலா பன்றியாய் அப்படிங்கிறது யாராவது இப்படி ஒரு அவதாரத்தை எடுப்பாளா, பூமி பிராட்டியை ரட்சிக்கிறதுக்கு எவ்வளவோ அழகழகான இதுவா வரலாம், ஆனா ஒரு பன்னி அப்படின்னு எல்லாருமே சொல்லும் பொழுது பன்றியாய் அப்படிங்கிற மானமிலா பன்றியாய் அது எப்படி இருக்கும், சாக்கடையில சுத்திண்டு அதனுடைய உடம்பெல்லாம் கோரமாக அந்த நீர் வாரம் அந்த நீர்லாம் வலிச்சுண்டு அது அப்படி இருக்கும், யாருமே அதை பார்த்தா பிடிக்காது. நம்ம வந்து நாய் கூட ஆத்துல வச்சுப்பா, நாயை கூட நாயின்னு சொல்லிட்டா சில பேர் கோவங்கிறா ஒரு பேர் வச்சிருக்கா, ஆனா இந்த ஜந்து யாருமே வச்சுக்க மாட்டா. எல்லாருமே ஆத்து வாசல வந்தா சி போன்னு விரட்டக்கூடிய ஒரு இதுவா அப்படி நீ வந்திய அப்படின்னா அது அதுக்கும் வியாக்கியானங்கள் பண்ணும்போது என்னன்னா அவ்வளவு பிரியமா அப்படின்னு பூமி பிராட்டி சொல்றாங்க. ஆண்டாள் சொல்லும் பொழுது அவ்வளவு பெருமாள் மேல அந்த தாயார் பூமி பிராட்டி மேல ஒரு ஆசையில அந்த பன்னியாக கூட அது அப்படின்னு நினைக்கல. ஏன்னா பகவானுடைய எல்லா சிருஷ்டியில இருக்கிறது எல்லாமே பகவான் பண்றது இல்லையா, அதுல இது அசிங்கம் இது இதுன்னு கிடையாது. அதனாலேயே அவரே அந்த அவதாரத்தை எடுத்து காட்டுறோம், நம்மளா அதை ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பகவானுடைய சிருஷ்டி தானே, அந்த சிருஷ்டியில இருக்கிற ஒரு ஜந்து தானே, கர்மவசத்தாலே இருக்கு. என்ன இருக்கு, தேவர்களுக்கு நம்மளை பார்த்தா மனுஷர்கள் அப்படின்னா ஒரு கேவலமா பார்ப்பார், மனுஷர்கள் இன்னொரு மனுஷனை கேவலமா பார்ப்போம், ஜந்துக்கள் அப்படின்னு அத இன்னொன்னு லோகமா இருக்கவா அவன் ஜந்துவை கேவலமா பார்ப்பான். ஆனா என்னன்னா இதுல யாருமே இல்ல, எல்லாருமே பகவான் சிருஷ்டியில இருந்தவாதான், எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் தாசர்கள். அப்படிதான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பார்க்கும்போது எல்லாரும் பகவானுடைய பக்தர்கள் அப்படிதான் நம்ம பார்க்கணும். கஜேந்திர ஆழ்வார் அப்படின்னு தான் சொல்றோம் அப்படின்னு அந்தந்த இது. ஏன்னா பக்தின்னு வந்திருக்குன்னா அதுக்கப்புறம் அது மிருகமா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட இதுவா இருந்தாலும் சரி பக்தன் ஆயிடுறான். பக்தியே இல்லாத எப்பேற்பட்ட தேவர்களா இருந்தா கூட அவன் நீச்சமாயிடுறான். அதுதான் தவிர பகவானின் பக்தியே தான் முக்கியமே தவிர அது என்ன இது ஜந்து அப்படின்றது நமக்கு இது இல்லை. அதனால அதுவே பகவான் அந்த சிருஷ்டியே எடுத்து காட்டுறான். அப்படி இங்க சொல்லும் பொழுது பூமி பிராட்டி, அதனால அதனாலதான் பூமி பிராட்டி ஆண்டாளாகவே அவதாரம் பண்றான். ஆண்டாள் சாக்கார் பூமி பிராட்டியுடைய அம்சம். அப்போ பெருமாள் முதல்ல பூமி பிராட்டியை ரட்சிச்ச உடனே பெருமாள் அந்த சப்தத்தோட வெளியில வரும்பொழுது அப்ப பூமி பிராட்டிக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும், ஆனா கண்ண ஜலம் வருதான். ஏன் அப்படின்னா ஆனந்த கண்ணீரா அப்படின்னா இல்ல ரட்சிச்சுட்டேரே பகவான் வந்துன்னு இல்ல. ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன ரட்சிக்கிறது இருக்கட்டும், எப்படியும் நான் யாரு பத்னி, அதனால அந்த இதர நீர் வந்து ரட்சிச்சிருவேர். ஆனா இந்த குழந்தைகள் இந்த ஜீவாத்மா எல்லாரும் இப்படி இந்த சம்சாரத்துல கஷ்டப்படுறாளே, இவாளெல்லாம் உத்தாரணம் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு இவா எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கணும், அதுக்கு நீர் ரொம்ப கஷ்டமான பலன்கள் எல்லாம் சொல்லக்கூடாது. பக்தி யோகங்கள்லாம் எவ்வளவு கஷ்டம், யுகம் யுகமாக ஒரு நிமிஷம் கூட விடாம பகவான பக்தி பண்ணாதான் மோட்சம்னா அது இப்ப முடியுமா, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளால பண்ண முடியுமா, அதுக்கான சக்தியும் கிடையாது அதுக்கான சிரத்தையும் கிடையாது. அப்ப என்ன பண்றது, ஒரு சுலபமான உபாயத்தை சொல்லும் அப்படிங்கும் பொழுது பகவான் மூன்று விஷயத்த சொல்ற. முதல்ல பகவன் நாம சங்கீர்த்தனை பண்ணணும், அப்புறம் பகவானுடைய அர்ச்சனை, பகவானுக்கு திருவாராதனம் பண்ணி திருவடியில அர்ச்சனை பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே மூணாவது என்னன்னா பகவானுக்கு ஆத்ம நிவேதனம் அப்படின்னு இந்த சரணாகதி அவளுக்கு பண்ணணும்னு தோணும். பகவன் நாம சொல்ல சொல்ல சொல்ல நமக்கே ஒரு நாள் பகவான் கிட்ட நம்ம வந்து ஆத்ம நிவேதனம் பண்ணி சரணாகதி பண்றோம். அப்பேற்பட்ட சரணாகதி பண்றவாளுக்கு வராகர் சொல்லிட்டு சரம ஸ்லோகத்திலேயே அவளுக்கு நானே வந்து அவளுக்கு அந்திம ஸ்மிருதியை கொடுத்து அவளை ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அப்பேற்பட்ட அந்த உபாயத்தை சொல்றேன். இப்ப பிராட்டி அவ உபாயத்தை வந்து அனுசந்தானம் பண்ணி காட்டும். எல்லாருக்குமே என்னன்னா அவர் உபதேசம் பண்ணது நம்மளும் உபதேசம் மாதிரி மத்தவாளுக்கு பண்ணா பாதி பேர் எடுத்துப்பா எடுத்துக்க மாட்டா, உபதேசம் பண்றதுனால நம்மளுக்கு எவ்வளவு புரியும்னு தெரியாது. அதனால பூமி பிராட்டி ஆண்டாளாக அவதாரம் பண்ணி தான் பண்ணி காட்டுறா. அதனாலதான் திருப்பாவையில முதல் 10 பாசுரம் பகவன் நாம சங்கீர்த்தனத்தையே இருக்கும். ஓங்கி உலகளந்த உத்தமன் தேர்ப்பாடி அப்படின்னு பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனம். 2வது 10 பாட்டுல பகவானை சேவிக்கணும் ஆராதனை பண்ணணும் எல்லாரையும் ஒவ்வொருத்தர் தோழிகளாக எழுப்பி அவருக்கு நம்ம அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். கடைசி 10 பாட்டுல ஆத்ம நிவேதனம்னு பகவானே சரணம் அப்படின்னு வேற எந்த வரமும் வேணாம் அப்படின்னு பகவானுடைய கைங்கரியமே போரும் அப்படின்னு கேட்கிற மாதிரியான சரணாகதியா பேர். அப்ப பகவான் சொன்னது அப்படியே அதை அனுஷ்டிச்சு எல்லாரையும் தோழிகளை எழுப்புற மாதிரி கூத்து நமக்கு காட்டுறான். அந்த மாதிரி அந்த வராக ஏன் அப்படி வராக அவதாரம் எடுத்தார் அப்படின்னா அந்த ஹிரண்யாட்சன் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த பூமியில இருக்கிற எல்லா பிராணிகளையுமே கஷ்டப்படுத்துவான். எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தும் பொழுது அவன் வந்து அந்த அந்த காட்டு பண்ணி பார்த்தா அவனுக்கு ரொம்ப வேட்டையாடணும்னா உடனே அது அது ஓடும். அது அதுக்கு சமமாய் அவன் பலமா யுத்தம் பண்ணி அந்த காட்டு பண்ணினாலே அவனுக்கு பிடிக்காதான், அதை பார்த்தாலே எல்லாத்தையும் அடிப்பான். அதனால அந்த அவதாரமே எடுத்து அவனை வதம் பண்ணேர் அப்படின்றதும் பெரியவாளுடைய வியாக்கியானம். அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன அப்படின்னா அவருடைய அந்த சப்தம் குரு குரு அப்படின்ற சப்தமே இந்த பிரம்மாண்டத்தை எல்லாத்தையும் பவித்திரமாக்குறது அப்படின்னு பகவானுடைய ஒவ்வொரு மூச்சு காத்தும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எல்லாமே வேதம் தான். அந்த வேதம்ன்றது என்ன, பகவானுடைய பேச்சு தான், நம்ம ஒரு லாங்குவேஜ்னு சொல்றோம் அது பகவானுக்கு இதுதான். அந்த இதை நம்மளை ரட்சிக்கட்டும் அப்படி அப்பேற்பட்ட வராக அவதாரம் பூமி பிராட்டிக்காக எடுத்தாரு. அப்பேற்பட்ட வராக நம்மை ரட்சிக்கட்டும் முதல் முதல் அந்த தர்ம ஸ்லோகம். எல்லா புராணமும் இருக்கு, மத்ஸ்ய புராணம் இருக்கு, ராமாவதாரத்துல சர்மஸ்லோகம் சொல்றேன், கிருஷ்ணாவதாரத்துல சர்மஸ்லோகம் சொல்றேன். ஆனா இந்த வராக அவதாரத்தினுடைய சர்மஸ்லோகம் மிக பிரசித்தம். அது என்ன இன்னொன்னா மற்ற ரெண்டுத்து காட்டிலும் என்னன்னா தாயார்கிட்ட சொல்றேன், தாயாரும் பெருமாளும் அப்படின்னா அவர் அப்பா அம்மா எதை பத்தி யோசிப்பா, குழந்தைகளை பத்தி தானே யோசிப்பா. அப்ப குழந்தை நம்ம முன்னேறத்துக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதுனால இது இன்னும் விசேஷமாக அமைந்தது அப்படின்னு நமக்கு இந்த கடைசி காலத்துல அந்திம ஸ்மிருதியை கொடுத்து பகவான் சேர்த்துட்டேர் அப்படின்ற இந்த சரணாகதி பண்ணவாளுக்கு அப்படின்னு அதையே வராகர் நமக்கு அந்த புராணமா சொல்லி காட்டுறாரு அப்படின்னு. இங்கதான் நமக்கு வந்து பராசர பட்டர், நமக்கு வந்து கைசீக புராணமும் இந்த இடத்துலதான் வரும், வராக புராணத்திலே தான். அந்த மாதிரி அற்புதமான இந்த அங்க வந்து நாம சங்கீர்த்தனத்துடைய பிரபாவம் அப்படி எல்லாத்தையும் சொல்றாரு. யார் ஒருத்தன் சரணாகதி பண்ணானோ அவனுக்கு அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், பெருமாளே அவனுக்கு கடைசி காலத்துல அனுகிரகம் பண்ணுவேர் அப்படின்றத சொல்லி நமக்கு அனுகிரகம் பண்றாரு. அப்பேற்பட்ட வராக அவதாரம். இதுக்கு அடுத்தது நரசிம்ஹாவதாரம். பிரத்யாதிஷ்ட புராதன பிரஹரண கிராமக்ஷணம் பாணிஜெய்ஹி பவ்யாத்ரீணி ஜகந்திய குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவ யத்ராதர்பவநாதவன்ய ஜடரா யாதிருச்சிகாத்வேதசார் யா காசித் சஹசா மகாசுர கிரகஸ்தூணா பிதாமஹ்யபூத் அப்படின்னு. இங்க வந்து நரசிம்ஹாவதாரத்தை அவ்யாத்ரீணி ஜெகந்திய குண்ட மகிமா அப்படிங்கிறார். அவ்யாத் அப்படின்னா காப்பாற்ற வேண்டும், நம்மை ரட்சிக்க வேண்டும் பகவான். யார் அப்படின்னா யாரை, யாரையெல்லாம் ரட்சிக்கணும்னா ஸ்ரீனி ஜெகந்திய குண்ட மகிமா, இந்த திரிலோகத்தையும் மூன்று உலகங்களையும் ரட்சிக்கட்டும் அப்படின்னு. மூன்று உலகம் அப்படின்னு சொன்னாலே ஈரேழு பதினாலு லோகம் அப்படின்னு அர்த்தம். பூமி, பூமி ஒரு, பூமி மேல இருக்கிற லோகங்கள்லாம், பூமி கீழே இருக்கிற லோகம்லாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம மூன்று லோகம் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அப்படின்னா மொத்தம் ஈரேழு பதினாலு லோகங்கள், அண்டகட்டாகங்கள், அந்த அது போல பல அண்டகட்டாகங்கள் அதெல்லாம் அப்படின்னு. அதை அப்படி பிரிக்கிறதுக்கு இவா வந்து சுலபமாக மூன்று லோகம் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம். அப்பேற்பட்டு யார்னா குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவகா அப்படின்னு, கண்டீரவகா அப்படின்னு சிம்ஹரூபமாக அவதாரம் பண்ண நிருசிம்ஹன் அப்படின்னு சிங்கபிரான், அவரே எம்மை ரட்சிக்கட்டும் அப்படின்னு. ஜெகத்திய குண்ட மகிமா அப்படின்னா அவனுடைய மகிமை அப்படிங்கிறது சொல்ல முடியாத ஒரு மகிமை, அளவற்றது, அது என்னைக்குமே குறையாத ஒரு மகிமை. ஏன்னா பக்தனுக்காகவே ஒரு அவதாரம், பக்தனுடைய வாக்கு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு. எந்த பக்தன் அப்படின்னா பிரஹ்லாதன். அது மட்டும் இல்ல, இரண்ய கசுப்பு, இரண்ய கசுப்புமே பக்தன் தான். ஏன்னா ஜெய விஜயாத ஒருத்தர், அவன் எப்படிலாம் வரன் கேட்டானோ, அந்த வரன் ஏன்னு கேட்கிறான்னா மேல சாகக்கூடாது கீழே சாகக்கூடாதுன்றான். காரணம் என்னன்னா பகவான் மடியிலேயே போகணும் அப்படின்றது அவனுடைய எண்ணம். அப்படி இம்ச பண்றான்னா காரணம் என்னன்னா பகவான் உடனே வந்து அவர் கையால நம்ம போகணும் அப்படிங்கிறோம். ஆயுதம் எதுவும் வேணாம் அப்படிங்கிறோம், ஆயுதமே வேணாம்னா என்ன, பகவானுடைய திருக்கைகள் அதுல இருக்கிற நகத்தாலேயே நம்மளுக்கு மரணம் உண்டாகட்டும் அப்படி வேண்டிக்கிறான். அப்படி ஒரு பக்தனா போறதுன்னு முடிவாயிடுச்சு. அப்ப பகவானுடைய, பகவானுடைய திருக்கைகளாலே அவருடைய மடியிலேயே இருந்து, அந்த மடி எப்பேற்பட்டதுன்னா மகாலட்சுமி இருக்கிற வேண்டிய மடி, அந்த இடத்துல அவன் இருந்து அவன் போனான்னா அவனுக்கு எப்பேற்பட்ட பக்தி இருக்கணும். அதனால அவன் அசுரன்தான், ஆனாலும் அப்பேற்பட்டவன் அப்படிங்கிறார். அதனால சொல்லும் பொழுது பிரத்யாதிஷ்ட புராதன அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிட்டவான் எல்லா ஆயுதத்தையும். புராதனமான ஆயுதம் பகவானுக்கு ஆயுதங்கள் எது, சங்கம் சக்கரம் கட்கம் வில்லு சாங்கம் அதெல்லாம் இருக்கு, கதை. ஆனா அதெல்லாம் திருப்பி அனுப்புறான். ஏன்னா எப்பயுமே ஒரு அவதாரம் பண்ணும்பொழுது அந்தந்த ஆயுதத்துக்காக நாங்க வரோம், நாங்க வரோம் அப்படின்னு. ஏன்னா எல்லாத்திலயுமே சாது ரட்சணமும் இருக்கு, துஷ்ட நிகிரகமும் இருக்கு இல்லையா. அப்ப ஒவ்வொரு ஆயுதமா சொல்றது நான் வரேன் நான் வரேன். ஆனா பகவான் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சிட்டு நானா வேணாம் வேணாம் நானே பாத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா பக்தன் அப்படி அப்படி கேட்டிருக்கானே வரன், எந்த ஆயுதத்தினாலையும் சாகக்கூடாதுன்றான், உயிர் உள்ள பொருளாலையும் சாகக்கூடாது, உயிர் இல்லாத பொருளாலையும் சாகக்கூடாதுன்னு ஒரு வரனை கேட்டிருக்கான். நகம்ன்றது உயிர் உள்ள பொருளா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நகத்தை நம்ம வந்து புல்லா பிச்சுட்டா ரத்தம் வரும், வலிக்கும், அதனால அதுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஆனா அது நகத்தை கரெக்டா கட் பண்ணி வெளியில போட்டா அதுக்கப்புறம் அதுக்கு வலிக்காது. அப்ப அது உயிர் இல்லாத பொருள், அது ரெண்டுத்திலையுமே சேர்க்கை இல்லாதது நகம். அதனால தன்னுடைய நகத்தையே ஆயுதமாக வச்சு அவனை வதம் பண்ற. அதனால இந்த இந்த ஆயுதங்கள் எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிருக்கான். பிரத்யாதிஷ்ட புராதன பிரஹரண கிராமஹா, அந்த ஆயுதமான சமூகங்கள் கூட்டம், பகவானுக்கு எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கோ அத்தனையும் திருப்பி அனுப்பிச்சு. அப்ப அதெல்லாம் கேட்கறது அவ்வளவுதானா, இனிமே நாங்க அவ்வளவுதானா, எங்களை உபயோகப்படுத்த மாட்டேரா அப்படின்னு அப்படி கிடையாது. ஏன்னா அவாள் எல்லாருமே என்ன, நித்திய சூரிகள் தான் ஒவ்வொரு ஆயுதமும். பகவான்கிட்டயே இருந்து பகவானுக்கு கைங்கரியமாக உபயோகப்படணும் அப்படின்னு தானே இருக்கான். அதனால சொல்றது க்ஷணம் பாணி ஜெய்ஹி, பாணி ஜெய்ஹி அப்படின்னு, பாணி ஜெய்ஹினா கையிலே, கையையே ஆயுதமாக வச்சு. க்ஷணம் அப்படின்ற பதத்தை எதுக்கு போட்டிருக்கேன்னா, இங்க சுவாமி தேசிகன் அந்த க்ஷணத்துல மட்டும்தான் அவனை வதம் பண்றதுக்கு, அந்த க்ஷணம் மட்டும்தான் அந்த தன்னுடைய நக்கத்தை பிரயோகம் பண்றதே தவிர, அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ஆயுதங்களுக்கு எல்லாருக்கும் திருப்பி கைங்கரியத்தை கொடுக்கலான்னு போறாரு. அவளை கஷ்டப்படுத்த போறது இல்லைங்கிற மாதிரி அதை ஒரு வர்ணனையாக இங்க சொல்றது. பிரத்யாதிஷ்ட புராதன எல்லா ஆயுதங்களும் கேட்கிற மாதிரி அந்த சம்பாஷனை, திருப்பி போ திருப்பி போ அப்படிங்கிறோம். அவ்வளவுதானா இனிமேல் நாங்க கைங்கிறது கிடையாதுன்னா, க்ஷணம் பாணிஜெய், க்ஷணம் மட்டும் அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் திருப்பி இங்கதான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவ்யாத்ரீணி ஜெகந்த குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவா அப்பேற்பட்ட நிருசிம்மனானவர் இந்த மூன்று லோகத்தையும் நம்ம எல்லாரையும் ரட்சிக்கட்டும் அப்படின்னு. அதுக்கடுத்தது எத்ராதர் பவனா தவன்ய ஜடரா யாதிருச்சிகா துவேதசாத் அப்படின்னு பகவான் எப்படி வந்தேர் அப்படின்னா யாதிருச்சிகா அவர் நினைச்சு கூட பார்க்கல, ஆனா அவதாரம் நமக்கு தான், அந்த ஸ்தம்பத்திலிருந்து நிருசிம்மனாக தோன்றினேர் அப்படின்னு அவதாரம் பண்ணேன்னு நமக்கு தான், பிரஹ்லாதனுக்கு இல்லை. ஏன்னா பிரஹ்லாதனுக்கு அந்த கணத்துக்கு முன்னாடி கூட நரசிம்மன் அங்க தெரிஞ்சுட்டுதான் இருந்தார். அவன் கேட்கிறாரு இல்லையா இரண்யகசிபு உங்க ஹரி எங்கடா அப்படின்னா, இங்கதான் தெரியுறேப்பா எல்லா இடத்துலயும் தெரியுறேன்ற, அதனால அவருக்கு தெரியுறே, அவருக்கு இங்க அவதாரம் இல்ல, மத்தவாளுக்குதான், தெரியாதவாளுக்கு இப்ப அவர் வந்து தெரியற மாதிரி அவதாரம் பண்றாரு. யாதிருச்சிகாத்வேதசாம் எத்ராதுர்பவனான்னு அவதாரம் தோன்றி எப்படி தோன்றேர் எங்க தோன்றேர் அப்படின்னா ஸ்தம்பம், அங்க வந்து வேதசாம் அப்படின்னா பிரம்மா, பிரம்மா பிரம்மாவாலே பிற்காலத்துல சிருஷ்டிக்கப்பட்ட தேவதர்கள், பிரம்மாவே விளையாட்டா கேட்கற மாதிரி இருக்கான், எனக்கு தாத்தா பாட்டி தான் கிடையாதா, ஏன்னா பிரம்மாவை தான் முதல் முதல்ல சிருஷ்டித்தார். பிரம்மாவுக்கு அப்பா யாரு அப்படின்னா பெருமாள் தான், பெருமாள் தாயார் லட்சுமிநாதனாக ஆயிட்டார். தாத்தா பாட்டி எல்லா குழந்தைங்களுக்கும் தாத்தா பாட்டினா இஷ்டம் இருக்குல்ல, அப்படின்னா உனக்கு தாத்தா யார் அப்படின்னா அதை காட்டுற மாதிரி இருக்கான் அந்த வேதசாக்கு யாருன்னா, யாக்காச்சித் சஹசா மகாசுர கிரக ஸ்தூனா பிதா மஹ்யபூத்னு பிதா மஹ்யபூத் யாரு தானே, இந்த ஸ்தம்பம் தான் அவருக்கு தாத்தா, ஏன்னா அந்த ஸ்தம்பத்திலிருந்து தானே இவர் தோன்றி நேர் அவதாரம் பண்ணேர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்தம்பம் அது ஒரு சாதாரண ஸ்தம்பம், ஒரு அச்சேதனமான விஷயம், அதுதான் எத்தம் ஸ்டாங் எத்ராதர் பவனா தவன்ய ஜெட்டரான்னு ஒரு ஒண்ணுமே இல்லாததுக்கும் அது ஒரு இது போல அதுல இருந்து வந்தேர் அப்படின்னா அந்த ஸ்தம்பத்துக்கு எப்பேற்பட்ட மரியாதை இருக்கும், நரசிம்மன் இங்கேதுதான் தோன்றினேர் அப்படிங்கிற மாதிரி இவர் பிதாமகர், பிரம்மாதான் நமக்கு எல்லாம் பிதாமகர், அந்த பிதாமகருக்கு பிதாமஹ்யபூத் பிதாமகியாக ஒரு பாட்டியாக இந்த ஸ்தம்பம் தான் இருக்கேர், அந்த ஸ்தம்பத்திலிருந்தே அவர் பிரசவித்தேர் அப்படிங்கிற மாதிரி யாக்காச்சித் சகசா பல தூண்கள், அதுல இந்த தூண் அப்படிங்கிற பல தூண்கள், ஹிரண்யாக்ஷனுடைய அவனுடைய சபையில பல தூண்கள் இருந்தாலும் இந்த தூண்லிருந்து அந்த தூணை பிதாமஹ்யபூத் பிதாமகருக்கு பிதாமக ஆக ஆக்கி ஆக்கினேர் பாட்டியாக அப்படின்னு சஹசா மகாசுர கிரக தூணா பிதாமஹ்யபூத் சுர மகாசுரன் அப்படிங்கிறார், அவனை வந்து மகாசுரன் சொல்றதுக்கு என்ன, நல்ல பக்தனை மகாபக்தன் இவன் அப்படின்னு சொல்லலாம், அவன் வந்து ஒரு பெரிய ஒரு ராட்சசன் தானே அப்படின்னா மகாசுரன், மகான்னு பதம் வந்து எதுக்கு போடுவான்னா ரொம்ப நல்லவாளுக்கு தான் போடுவான், இங்க மகாசுர கிரக அவனுடைய கிரகத்துல தூணா தூண்ல அந்த தூண் தான் பிதாமஹ்யபூ பிதாமகருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அந்த மகாசுரன் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா ரெண்டு விஷயம், ஏன்னா ரெண்டு பிரசவத்தை இங்க சொல்றது, எப்பேற்பட்ட பரமபாகவதோத்தவன் அவளுக்கு குழந்தையாக பிறந்தான் அப்படின்றதுனால அவன் மகாசுரன், ரெண்டாவது எப்பேற்பட்டவனுடைய வீட்டு கம்பத்திலிருந்து சாட்சாத் பகவான் அவதரித்தான் அப்படின்றதுனு, அதனாலேயே அவனுடைய வீட்டுல தான் அதனால மகாசுரன் அப்படின்னு. ஏன்னா அத்தனை இவ்வளவு இருந்தாலும் இங்க சொல்றேர் ஏ அந்த கம்பத்திலிருந்தான் பகவான் வந்தேரா அப்படின்னா இல்ல, எல்லா கம்பத்திலயுமே பகவான் இருக்கார், வரதராஜ பஞ்சாசத்துல சொல்லும்பொழுது திரைலோக்கியமே திருசிம்ம கர்ப்பம் அப்படின்னு, திரைலோக்கியத்துல எல்லா இடத்துலயும் அந்தரியாமியாக பகவான் இருந்துதான் இருக்கார், அங்க மட்டும் அந்த தூண்ல மட்டும் வருவானே ஏன் அப்படின்னா அப்பேற்பட்ட பக்தன் பிரசலாதன் இருந்தான், மத்த தூண்லயே வரலையே அப்படின்னா அந்த மாதிரி பிரசலாதன் போல ஒரு பக்தன் இன்னொருத்தன் இல்ல, இன்னொரு தூணை காட்டி அங்க கேட்டா இங்க இருக்கானா இருக்கான்னு சொல்றதுக்கு இல்ல, அதனால அந்த அந்த இடத்துலதான் அவன் அவதாரம் பண்ணேன் அப்படின்னு. ஆழ்வார்களும் சொல்லும் பொழுது எங்கு முழன் கண்ணன் என்று மகனை காய்ந்து, எங்கு முழன் கண்ணன்ற ஆழ்வாருக்கு ஒரு விசேஷம் என்னன்னா அவளுக்குன்னு பிடிச்ச பெருமாள் அப்படின்னு ஒண்ணு இருப்பார், நம்ம ஆழ்வாருக்கு கண்ணன் ரொம்ப பிடிக்கும், அந்த கண்ணனை வர்ணிச்சுண்டு அப்படியே நரசிம்மாவதாரத்தை சொல்ற, எங்கு முழன் கண்ணன் என்று மகனை காய்ந்து எங்குமே இருக்கான் கண்ணன் அப்படின்னு சொன்ன அந்த குழந்தைய போய் காய்ந்து திட்டு திட்டு திட்டுறான் இருந்தாங்க, இருக்கானாடாவும் ஹரி அப்படிங்கிற ஹரிக்கு இன்னொரு அர்த்தம், சம்ஸ்கிருதத்துல சிம்ஹம்னு ஒரு அர்த்தமும் உண்டு ஹரிக்கு, அதனால அவன் நரசிம்மாவதாரத்தையே எடுத்துன்னு வந்தான் அப்படின்னு. ஹரி எங்கடா இருக்கானா எல்லா இடத்துலயும் இருக்கானேப்பா, உனக்கு தெரியலையா, எனக்கு தெரியலையா, எனக்கு தெரியறானே அப்படின்னு, அவன் தெரியலையேன்னு கேட்கறான், உனக்கு தெரியறானான்னு கூட கேட்கல, தெரியறான்னு சொன்னா கூட தெரியலையே அப்படிங்க, எனக்கு தெரியறானேப்பா அப்படிங்க, இந்த தூண்ல இருக்கானா, இந்த தூண்ல இருக்கான்னு சொன்னா மத்த தூண்ல இல்லன்னு அர்த்தம் ஆயிடும், அதனால பிரகாரம் சொல்றான் இந்த தூண்ல இல்ல, எல்லா தூண்லயும் இருக்கான்ப்பா, இந்த தூண்லயும் இருக்கானா இல்லையே அப்படின்னு, எங்கு முலன் கண்ணன் என்று மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரண்யன் தூண் குடைப்ப, இங்கில்லையா இங்க இல்லையா அவன் அப்படின்னு அந்த தூணை புலக்க அங்கு அப்பொழுதே அவன் வீண் தோன்றிய அப்படின்னு, அங்கு அப்பொழுதே அந்த க்ஷணமே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தா கூட பகவான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த தூண்குள்ள வந்தேன்னு அர்த்தம். அவன் உடச்ச க்ஷணத்துல வாங்கணும், அங்கு அப்பொழுதே அந்த க்ஷணமே. என் சிங்கபிரான் அப்படின்னு அப்பேற்பட்ட சிங்கபிரான் அவனுடைய பெருமை எப்பேற்பட்டது, அந்த க்ஷணமே வரணும், லேட்டா வரக்கூடாது அப்படின்னு. இந்த இந்த தூண் தான் அப்படின்னு ஏன் ஹிரண்யாக்சன் ஹிரண்யகசிப்பு சொல்றான்னா, அந்த சபையை கட்டும் போது அவன் பக்கத்திலேயே இருந்திருக்கான். அவன் கட்டும் போது அவன் அந்த பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, அது உள்ள ஒருத்தனால போக முடியாதுன்றது அவனுக்கு தெரியுது. அதனால இந்த தூண்ல இருக்கதான் அவன் கேட்கறான், அந்த க்ஷணமே பகவான் தோன்றினேர் அப்படின்னு அவன் கேட்ட வரன்லாம் அப்பேற்பட்ட வரன். அவன் வந்து மிருகத்தினால மரணம் கூடாது, மனுஷனால மரணம் கூடாதுன்னா, இவர் வந்து நமிருகம் நமானுஷம் அப்படின்னு மிருகமும் இல்ல மனுஷனாக இல்லாத மாதிரி தன் கழுத்துக்கு மேல ஒரு சிம்ஹரூபமாகவும் கழுத்துக்கு கீழே மனுஷ ரூபமாகவும் அவர் அவதாரம் பண்ணேர். அதுக்கப்புறம் ராத்திரியும் கூடாது பகல்ல கூடாதுன்னா, சாயங்கால வேலை அந்த சாயங்கால வேளையில சூரிய அஸ்தமனம் பொழுது அவர் அவதாரம் பண்ணேர். அதனால அந்த சமயம் மேலையும் கூடாது கீழேயும் கூடாதுன்னா, அவருடைய படிக்கட்டுல வச்சு தன்னுடைய மடியிலேயே உட்கார வச்சு அவன் அவதம் பண்ணேர். ஆயுதத்தினால கூடாது அப்படின்னு ஒவ்வொரு வரனுக்கும் ஏத்த மாதிரி எப்பேற்பட்ட வரன் அவன் கேட்டிருக்கான். அவனுக்கு மரணமே கூடாதுன்னு கேட்கல, அவன் இப்படி எல்லாம் கேட்கறான்னா என்னன்னா, அவன் மரணத்தை ஆசைப்பட்டிருக்கான் பகவான்கிட்ட அப்படிங்கிற மாதிரி. முதல்ல தேவர்கள்லாம் போய் ஹிரண்யகசிபு கிட்டேந்து எங்களை ரட்சிக்கணும்னா, அந்த பக்தனுடைய வாக்கை காப்பாற்றணும். அந்த ஹிரண்யகசிபு கேட்ட வரணத்தெல்லாம் சேர்த்தா மாதிரி ஒரு அவதாரம் பண்ணி அவருடைய வரனையும் காப்பாற்றணும். அந்த பக்தனுடைய அந்த பிரஹ்லாதன் எப்பேர் எல்லாரும் பயந்து ஓடக்கூடிய எல்லாம் தேவர்கள்லாமே பயப்படுற அந்த ஹிரண்யகசிபுவை பார்த்து நான் சத்தியம்தான் சொல்லுவேன், என்ன நெருப்புல போட்டாலும் சரி, பாம்பு கிட்ட விட்டாலும் சரி, விஷத்தை குடிக்க சொன்னாலும் சரி, நான் சத்தியத்தை பேசுகிறேன், இந்த பிராணம் பொறுத்துல எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சத்தியத்தையே சொன்னதுனால பகவான் அவருக்காக அங்க அவதாரம் பண்றது இல்லையா. அப்பேற்பட்ட அவதாரத்துல பகவான் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த பிரம்மாவுக்கும் தன்னுடைய ஸ்தம்பத்தை காமிச்சு கொடுத்தாராம் ஒரு பாட்டியாக அப்படிங்கிற மாதிரி. அப்பேற்பட்ட அந்த நரசிம்மன் எந்த ஆயுதங்கள் எல்லாம் வாணாம் அப்படின்னு ஒரு க்ஷணம் தன்னுடைய கையையே ஆயுதமாக வச்சிருந்தானோ, அப்பேற்பட்டவர் இந்த திரிபுவனத்தையும் எல்லாரையும் நம்மளை ரட்சிக்கட்டும் அப்படின்னு இந்த நரசிம்மாவதாரத்தினுடைய பெருமையை காட்டு. அப்பேற்பட்ட ஒரு பக்தி கடைசியில கூட பிரசாதன உனக்கு என்ன வரன் வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, எனக்கு ஒன்னும் வேணாம் உம்முடைய பக்தியே போரும் அப்படிங்கிற பிரஹ்லாதன் போல ஒரு பக்தன் உண்டா, அப்படி பிரஹ்லாதனுக்காக இப்படி தோன்றினரே அப்படின்னா, அதை கூட அவன் இது பண்ணாம, ஏன்னா பக்தியில இருக்கிறவாளுக்கு அவளுக்கு தெரியும், ஏன்னா எந்த காலத்துல எப்ப வேணா எப்படி வேணா மாறிடலாம் அப்படின்னு. அதனால அவன் பக்தியவே தான் ஆசைப்படுறான், அந்த பக்தியை ஆசைப்பட்டு அவன் பக்தியே இருக்கணும் அப்படின்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, எங்க அப்பா பண்ண தப்பெல்லாம் நீ கணிச்சுட்டு உங்ககிட்ட ஏத்துக்கணும் அப்படின்றது பகவான் ஆசைப்பட்டேர் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு இதையும் அவர் கேட்க. அப்பேற்பட்ட பிரஹ்லாத வரதனாக அவருக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி நிருசிம்மன் தோன்றி, அப்பேற்பட்ட நிருசிம்மன் நம்மளை ரட்சிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு அடுத்தது வாமனாவதாரம். கிரீடாவித்தவதான்யதான வயசோ நாசீர தாட்டீவட்டஹ த்ரையக்ஷம் மகுடம் புனன்னவத்துனஸ்த்ரை விக்ரமோ விக்ரமஹ அப்படின்னு இந்த இடத்துல வந்து பகவான் லஜ்ஜப்பட்டு இருக்கிறான், ஏன்னா எல்லா அவதாரமும் ரொம்ப சுலபம், சத்ரு வதம் பண்ணணும், சாதுக்களை ரட்சிக்கணும். ஆனா இந்த இடத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல சத்ருன்னு சொல்லிட முடியாது மகாபலி, மகாபலிக்கும் தேவர்களுக்கும் யுத்தம், அதுல மகாபலி வந்து ஜெயிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து என்ன பண்ணாலும் அவனை அடிக்கவே முடியல. அவன் வந்து சுக்கராச்சாரியார் குருவனுடைய பேச்சை கேட்டு அவன் ஒரு வரத்தை வாங்கிட்டு அவன் வந்து மறுபடியும் தபஸெல்லாம் பண்ணி யுத்தத்துக்கு வந்தான். இவன் பயந்து சொர்க்கலோகத்தையே விட்டு ஓடிட்டான். இப்ப சொர்க்கமத்தையும் அவனே மகாபலியே எடுத்துட்டான். எப்பயுமே நம்மளுடைய ராஜ்யம் போரும் அப்படின்னு இருக்கணும். அவன் வந்து என்ன பண்ணனா, மத்தவாளுடைய சுத்தியும் தானக்கே ஆக்கின்ட்டான். அதனால அவனுக்கு கர்வம் அதிகம். இந்த ராட்சசர்கள்லாம் தேவர்கள்லாம் என்ன பண்ணுவான், ஏன்னா அவன் அசுர குலத்துல பிறந்தான், பிரஹ்லாதனுடைய பேரன். இதுக்கு முன்னாடி நம்ம நரசிம்மாவதாரம் பார்த்தோம் இல்லையா, அசுரன் அப்படின்னாலே கெட்டவன் அப்படின்னு கிடையாது. அப்பேற்பட்ட அசுர குலத்திலையும் பிரஹ்லாதன் போல பரம பாகவதோத்தமர்கள் பிறந்தான், பக்த சக்கரவர்த்தி, இத்தனைக்கும் எல்லா பக்தர்களுக்கும் சக்கரவர்த்தி அப்படின்னு நரசிம்மனே அவருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணார். கடைசியில் என்ன சொல்றேன்னா, நீதான் பக்தியே போரும்னாங்க, எல்லா பக்தர்களுக்கும் ஒரு சக்கரவர்த்தி இருக்கணும் இல்லையா, பக்த சாம்ராஜ்யத்துக்கு நீதாம்பா சக்கரவர்த்தி அப்படின்னு பட்டாபிஷேகம் பண்ற தன்னுடைய மடியில உட்கார வச்சுண்டு. பட்டாபிஷேகம் அப்படின்னாலே தீர்த்தம், தீர்த்தத்தை குத்தனும் இல்லையா, அவருடைய கண்ல அந்த நரசிம்மனுடைய கண்ல ஆனந்த பாஷ்பம் ஏற்பட்ட குழந்தையா, இந்த வயசுல இப்ப ஏற்பட்ட பக்தியான்ற ஆனந்த பாஷ்பமே அவர் தலையில விழும்போது அப்படியே அது தீர்த்தம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தன்னுடைய கையை வருடி விடுறாரு, அதுவே வந்து ஒரு கொடை போல. அப்படி இருந்து தன்னுடைய சிம்ஹாசனம் எதுன்னா நரசிம்மனுடைய மடியே. எல்லா ராஜாவுக்கும் என்ன பெரிய தங்க சிம்ஹாசனம், வைர சிம்ஹாசனம் அதெல்லாம் போட்டுதானே அங்க வந்து பட்டாபிஷேகம் பண்ணுவா. ஆனா இவருக்கோ என்னன்னா பகவானுடைய மடியிலேயே உட்கார்ந்தான். பேர்பட்ட பரம பாகவதோத்தமனுடைய பேரன் மகாபலி. மகாபலி நல்லவன் தான், ஆனாலும் இந்த கூர்மாவதாரத்தில் இவர் தேவர்கள்லாம் இந்த அசுரர்களை ஏமாத்திட்டாலே அப்படின்ற ஒரு குறை அவனுக்கு. ஏன்னா அங்கேருந்துதான் அங்க வந்து அமிர்தம் வந்தது, அதுக்கப்புறம் அவ ஏமாத்தி கொடுத்துட்டேர் பகவான் அப்படின்றதுனால ஏன் பகவான் அவளுக்கே பட்சபாத்தியாக இருக்கே அப்படின்னு பகவான் பகவான் மேல பக்தி உண்டு. ஆனா எப்படியாவது இந்த தேவர்களை இது பண்ணணும் அப்படின்னு சொர்க்கத்தையும் அவன் எடுத்திருக்கான். அதனால இவன் பரம பாகவதோத்தமனா இருக்கிறதுனால இவனை வந்து வதம் பண்ணி அவளை ரட்சிச்சிட முடியாது. இப்ப இங்க இவருக்கு கஷ்டம். இதே ஹிரண்யாசன் ஹிரண்யகசபு விஷயத்துல ரொம்ப சுலபம், பகவானுக்கு அவளை வதம் பண்ணிட்டு. ஆனா இந்த இடத்துல இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கவே என்ன பண்றதுன்னா, சரி பரவாயில்ல அவன் வந்து மகாதான, யாரு என்ன கேட்டாலும் ஒரு பிரம்மச்சாரி வந்தா அவ பாகவதாலாம் வந்தா எது கேட்டாலும் கொடுக்கக்கூடியவனா, சரி அப்ப நம்ம யாச்சகமா கேட்டு அந்த சொர்க்கத்தை திருப்பி வாழ்க்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு. அதே போல அதே சமயத்துல அவனுடைய கர்வம், அவனுக்கு கர்வம் தான். தேவர்களுக்கும் என்னன்னா எப்பெல்லாம் பகவான் எப்பயுமே ஸ்மரிச்சுட்டு இருக்க மாட்டான், அவளுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா மட்டும்தான் ஸ்மரிச்சுட்டு இருப்பான். அதனால அவளுக்கும் இந்த அடி தேவைதான். ஆனா அவளுக்கு மறுபடியும் இந்த சொர்க்கத்தை திருப்பி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் யாச்சகம் கேட்டு போறாரு. அந்த யாச்சகம் கேட்டு போறதுன்றது யாரு, எப்பேற்பட்டவன் லக்ஷ்மி பத்தி இந்த சிருஷ்டியவே பண்ணவன் அவன் தான், எல்லாமே அவனுடையதுங்கும் பொழுது அவர் யாச்சகம் கேட்டு போறேன்னா அதுக்கு கூட பகவான் தயங்கல. பரவாயில்ல மகாபலியை வதம் பண்ணிடக்கூடாது, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர்கிட்ட நம்ம போய் யாச்சகம் கேட்கலாம் அப்படிங்கிற போற. அதனால அவர் லஜ்ஜப்படுறார். அது பக்கம் இல்லையாம் வீடாவி தவதானிய, இங்க வந்து மகாபலியுடைய பெருமையை எடுத்து சுவாமி, அவனுக்கு ஒரு லஜ்ஜையா இருக்கும். இவர் போனது எப்படின்னா ஒரு வாமனன் சின்ன ரூபம், வாமனன் அப்படின்னாலே இந்த பூமியிலேயே இருக்கிற குள்ளமானவர்களோட அதிக்குள்ளமா இருக்கவர் அவர், அவர் தான் இருக்கிறதுலே குள்ளம் அப்பேற்பட்ட. ஆனா அவ்வளவு அழகு, அதுல குழையோட ஒரு பிரம்மச்சாரி குழந்தை வந்தா திரும்பி வச்சு எப்படி இருக்கும், ஆச்சரியமா நடந்து வரத்த அந்த நடைய பார்த்துட்டு மகாபலி அப்படியே சொத்தி போறானா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னா மூணடி மண் வேணும், மூணடி மண், அதுவும் அந்த குழந்தையுடைய கால் அளவுல. அப்படின்னா என்ன இருக்கும், எவ்வளவு வரும், இத்துண்டு வரும், இது கொடுத்தா மகாபலிக்கு என்ன, அவன் லஜ்ஜப்படுறான். சே இதுவா மகாபலி கிட்ட கேட்பா, உனக்கு என்ன வேணும், தங்கம் வேணுமா, உனக்கு என்ன வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு வேணுமா, எதோ கேளுங்களேன், கோட்டி கோட்டியா நான் வைரம் கொடுக்குறேன், என்னுடைய ராஜ்யத்தையே கொடுக்குறேன், என்னுடைய சிம்மாசனத்தை கொடுக்குறேன், என்னுடைய யானைப்படைகள் கொடுக்குறேன், இதெல்லாம் கொடுக்குறேன், என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தரேன், அதை விட்டுட்டு மூணடி மண் அதுவும் தக்குண்டு இருக்கிறே நீர் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிட்டான். ஆனா அதே அவர் விசேஷமா சொல்றாரு, கிரீடா வித்தவதானிய தான வயசோ நாசீர தாட்டி பட்டஹா அப்படின்னு அப்படி கேக்குறான். அதை கேட்கறத பார்த்தே அந்த அசுரன் வயசோ அப்படின்னு தான வயசோ மகாதாத்தா, அவன்கிட்ட போய் அசுரன் அவர்கிட்ட போய் அவன் எப்பேற்பட்ட கீர்த்தி உள்ளவன், அவனுக்கே அசிங்கமா இருக்கான், நான் போய் இவன் வந்து இவனுக்கு இதை கொடுக்கறதா மூணடி மண் அப்படின்னு. நாசீர தாட்டி பட்டஹா அப்படின்னு ஏதவனா ஒரு பட் இங்க வந்து என்ன சொல்றேன்னா அவர், ஆனா பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்றத இங்க சொல்றாரு. அவர் எப்படி இவனுடைய புகழை வந்து உலகத்துக்கு மொத்தம் காட்டுறார் அப்படின்னு, ஸ்ரையக்ஷம்ம குடம் புனன்னவத்துன ஸ்ரை விக்ரமோ விக்ரமஹா அப்படின்னு. அந்த வாமனனுக்கு இவர் மூணடி எடுத்தவுடனே என்னதான் இது போரும் போரும் அப்படின்னு மூணடி எடுத்தவுடனே ஒரு லோக ஒரு ஒரு காலடி அளவுல பூமியிலிருந்து எல்லாத்தையும் அளந்துட்டார். முதல்ல வந்து ஆகாசத்தை அளக்கிறார், ஆகாசத்தை அளக்கும் பொழுது பிரம்மலோக பரியந்தம் அளந்துட்டார். அவன் பார்த்தா என்னடா இத்தினுண்டு குழந்தைன்னு நினைச்சேன், முதல்ல பார்த்தா பிரம்மலோகம் வரைக்கும் பாதம் போயிடு. அப்போ அந்த திருவடி பிரம்மா சொன்னேரு, ஆஹா எவ்வேற்பட்ட பாக்கியம் பண்ணும், அந்த திருவடிக்காக எல்லாரும் ஓடி ஓடி போய் சேவிக்கும் பொழுது அவர் பிரம்மலோகத்துக்கே அந்த திருவடி வருதுன்னு அவருடைய கமண்டலூரால திருமஞ்சனம் பண்றாரு. அதுதான் கங்கா ஜலமாக இருக்கு. அந்த கங்கா ஜலம் என்ன ஆகுதுன்னா த்ரையக்ஷம்ம குட்டம் அப்படின்னு, த்ரையக்ஷம் அப்படின்னா திரிநேத்திரதாரியான சிவபெருமான். அவர் என்ன பண்றாரு, ஆஹா பகவானுடைய திருவடி தீர்த்தம் அப்படின்னு தன்னுடைய தலைமையிலே வச்சுக்கிறாரா, மக்குட்டம் அவருக்கு கிரீட்டமாக இருக்கு அப்படின்னு. முக்கண்ணப்பா அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் சொல்லுவான் முக்கண்ணன் அப்படின்னு, அதுதான் த்ரையக்ஷம்ம குட்டம் அவனுக்கு ஒரு கிரீட்டமாக ஆறுது. புனன்னவத்துன ஸ்ரை விக்ரமோ விக்ரமஹா அப்படின்னு, அப்பேற்பட்ட திருவடி நம்மை காப்பாற்றும். யாருடைய திருவடி, திருவிக்ரமனுடைய திருவடி, விக்ரமஹா அப்படின்னா திரைவிக்ரமோ அப்படின்னு திரிவிக்ரமனுடைய விக்ரமாக திருவடி, எப்பேற்பட்ட திருவடி அப்படின்னா அந்த பிரம்மாவால அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தீர்த்தத்தையே மகுட்டமாக வைத்த சிவபெருமான், அப்பேற்பட்ட அந்த திருவடி பலம் அப்பேற்பட்டவன், என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு அவர் எப்படி இருந்தேர் அப்படின்னா, எத்ரஸ்தாவ சமுச்சித துவஜபதி விருத்தாந்த சித்தாந்திபிஹி அப்படின்னு அந்த திரு பாதம் கால் வந்து பிரம்மலோக வரைக்கும் போச்சு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா துவஜபதி ஒரு துவஜம் போல இருக்கான், ஒரு பெரிய துவஜம், அதுல அந்த கங்கா தீர்த்தம் கங்கா ஜலம் வந்து பிரம்மா கொடுத்தவொடனே வெள்ள வெளியே குடி போல அப்படின்னா, ஒரு ராஜா வரும்பொழுது என்ன பண்ணுவான்னா ராஜாக்கு முன்னாடி அவளுடைய துவஜப்பட்டத்தை திரும்புவான். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ கோவில் எல்லாம் துவஜப்பட்டம் அப்படின்னா கருடாழ்வார் இருக்கிற துவஜப்பட்டம், அதுதான் கொடியேற்றுவா பிரம்மோற்சவத்துல, அது ஒரு விஜயம் நமக்கு வந்து ஒரு துவஜம், அதை காட்டினா இது நம்மளுடைய ராஜ்யம் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு ஒரு இது. அந்த துவஜப்பட்டத்து மேல அந்த அந்த கங்கா நதி வந்து வெள்ள ஒரு கொடி போல அது பறந்துட்டு இருக்காம, அது எப்படி இருக்குன்னா பாத்தீங்களா எப்பேற்பட்ட மகாபலி என்னுடைய பக்தன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த தேவர்கள்லாம் என்ன பண்றா, பகவான் வந்து யாச்சகம் கேட்டாலும் பரவாயில்லை அப்படிங்கிறார், யாச்சகம் கேட்டாலும் பரவாயில்ல நமக்கு எப்படியாவது சொர்க்கம் வந்துடணும் அப்படின்னு யோசிக்கிறார். ஆனா சாட்சாத் பகவான், ஆனா மகாபலி என்ன பண்றான், இது பகவான் தான் தெரிஞ்சுட்டான், தெரிஞ்சிருந்தாலும் நான் தானத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறான். இது இல்ல நீ நிறையவே கேளு அப்படிங்கிற. அப்ப சுக்கராச்சாரியன்னு சொல்றார், வந்தவன் யாரோ கிடையாதுடா, அவர் வந்து சாட்சாத் பெருமாள், உன்னை வந்து ஒண்ணுமே இல்லாத பண்ணிடுவேர், அதுக்காக தான் அவர் வந்திருக்கேன்னா கூட அதை விட எனக்கு என்ன பெருமை, இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுட்டேன், பகவானே வந்து என்கிட்ட யாச்சகம் கேட்கிறான்னா அதை கொடுக்கறதை விட எனக்கு வேற என்ன பெருமை அப்படிங்கிறான். பரவாயில்ல என் பிராணத்தையே எடுத்துட்டுமே, ஆனாலும் நான் வந்து பகவானுக்கு தானம் பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான்னா அவன் எப்பேற்பட்ட பக்தன், எனக்கு அவன் பிராணத்தை கூட கவலைப்படாம இருக்கானே, துவஜபட்டி எப்பேற்பட்டவன் பாத்தியா அப்படின்னு காட்டுறான். அங்க வந்து முதல்ல சொல்றேன், நாசீர தாட்டி பட்டஹா அப்படின்ற ராஜாலாம் ஒரு யுத்தத்துல ஜெயிச்சுட்டு வந்தா அந்த ராஜ்ய சேனையோட திரும்பி வரும்பொழுது பட்டுவத்த முதல்ல போவான், அந்த ராஜ்யத்தினுடைய ஜெண்டா அது மேலதான் அந்த ராஜ்யம் அந்தந்த ராஜ்யத்தினுடைய கொடி இருக்கும், அதை மேல ஆட்டிண்டு ராஜா வரார் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு அதை சொல்லிண்டே வருவா ஒரு பட்டு. அந்த போல பகவான் ஒரு பட்டாக என்னுடைய பக்தனுடைய பெருமை பார்த்தியா அப்படின்னு இவனுடைய பெருமை உலகம் மொத்தம் தேர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய திருவடியாலே ஒரு துவஜப்பட்டத்தை எடுத்து என் பக்தன் பார்த்தியா அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கான். அப்பேற்பட்ட திருவடி நம்மை ரட்சிக்கட்டும் அப்படின்னு, எத்ரஸ்தாவஸ்தமுச்சித துவஜபட்டி விருத்தாந்த சித்தாந்திபிஹி, அவனுடைய அந்த சித்தாந்தம் எப்பேற்பட்ட பக்தன் அப்படின்றத காட்டணும் அப்படின்னு அவனுடைய புகழ் பகவானுக்கு கொடுத்தான்னு உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னா தானே சொல்றா மாதிரியாக இருக்கு அப்படின்னு, ரோதோபிசுரத்தின் துரஷ்ட சுதிசா சௌதேஷு தோதூயத்தே அப்படின்னு அந்த வெள்ளையாக இருக்கிற கொடியில எதுனா சுரசிந்து அப்படிங்கிற தேவஜலம், தேவஜலமான கங்கை சௌதேஷு தோதூயத்தே அது வந்து ரோதோபிஹி பிரவாகமாக வருது, தோதூயத்தேன்னா அழகாக அடிக்கிறதாம், எப்படின்னா ஏழு எட்டு திக்குலையும் காத்து பறக்க அந்த தீர்த்தம் எட்டு திக்குக்கும் அந்த கொடி பறந்து காட்டுற மாதிரி அந்த துவஜப்பட, அதுவும் பிரம்மலோக வரைக்கும் பெரிய கொடியாச்சு எல்லாருக்கும் தெரியுமே, எல்லா லோகத்துல இருக்கவாளுக்கும் தெரியற மாதிரி என்னுடைய பக்தன் அப்படின்னு காட்டுற மாதிரி இந்த இதுல இருக்கிற அப்பேற்பட்ட திருவடி அப்படின்னு இங்க சொல்றேன். வாமனாவதாரத்தினுடைய இதுவே பார்த்தோன்னா இந்திரன், இந்திரனுக்கும் மகாபலிக்கும் தான் யுத்தம், இந்திரன் ஓடி போயிட்டான், திருப்பியும் சொர்க்கத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது இந்திரன் நேர போய் பெருமாளை கேட்கல, அவன் போய் வந்து ஒன்னும் தபசு பண்ணல, பகவான் கிட்ட வேண்டிக்கல, அவனுடைய மாதாவான அதித்தி கஷ்யபர், அதித்தி தான் வரன் கேட்டு நம்ம குழந்தைகளை இப்படி பண்ணிட்டாலே, நம்ம குழந்தைகளுக்கு அந்த இந்திரலோகம் இல்லாம பண்ணிட்டாலே அப்படின்னு இது பண்ண பயோவிரதம் அப்படின்னு ஒரு விரதம் பண்ணான். அந்த விரதம் எப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விரதம், சாப்பிடவே கூடாது, அந்த வராகம் இருக்கு இல்லையா அந்த வராகம் ஒரு கொம்பால குத்தி எடுக்கிற கிழங்கை தான் எடுத்து வா ஏதாவது கிடைச்சா சாப்பிடணும், அந்த வராகம் தேடுறதே கஷ்டம் காட்டுல, அதை சாப்பிட்டுன்னு அந்த மண்ணு அது மண்ணு இது பண்ணி அதை அதை தான் சாப்பிடணும், அப்படி ஒரு கஷ்டமான ஒரு விரதம், வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்து பெருமாளை தபஸ் பண்ண பெருமாளே அவதாரம் பண்ண, பெருமாள் அவதாரம் பண்ணவுடனே குழந்தைகளுக்கு ஸ்வர்க்கம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லும்பொழுது பகவான் ஒரு வரன் கேட்கிறாராம் அந்த அம்மா கிட்ட, எனக்கு ஒரு ஆசை இருக்குன்றது, ஏன்னா பகவானுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் பார்த்தா ஒரு ஆசை, ஏன்னா அவன் அம்மா அப்பா அவளை கொஞ்சறான், ஆனா பகவானுக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது இல்லையா, இது வரைக்கும் மத்ய அவதாரம் கூர்மா அவதாரம் வராக அவதாரம்னு எடுத்துட்டேன், ஒரு குட்டி குழந்தையாக ஒரு மாதா நம்மளை கொஞ்சரா மாதிரியான ஒரு அவதாரத்தை எடுக்கணும்னு நான் உமக்கு குழந்தையாக பிறக்கிறேன் அப்படின்னு வரன் கேட்கிறான். அது உண்மையான வரன் யாருன்னா அதித்திக்கு தான் அது வரன், அப்பேற்பட்ட பெருமாள், அவன் வந்து உபேந்திரன் ஆரே, ஏன்னா அதித்தியுடைய குழந்தைகள் தான் தேவர்கள், தேவர்களுக்கு கடைசி, அப்புறம் அதித்தியுடைய கடைசி குழந்தையாக வாமனன் அவதாரம் பண்றேன், அந்த வாமனன் தான் உபேந்திரன் அப்படின்னா இந்திரனுடைய தம்பி அப்படின்னு, இந்திரனுடைய தம்பியாக குழந்தையாக அவதாரம் பண்ணி, அவதாரம் பண்ணச்சியே அவர் வந்து நாலு நாலு வயசு குழந்தையாக தான் அவதாரம் பண்ணலாம். ஏன்னா அவதாரம் பண்ண உடனே பூர்த்தி பண்ணணும், உடனே அவளுக்கு இந்திராதிகள் லோகத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை பறக்கச்சியே அப்படின்னா நல்ல பேச்சோடைய, ஏன்னா எப்ப வந்து சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு எப்ப ஒரு குழந்தைக்கு உபநயனம் பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஸ்தோத்திர பாட்டங்கள் எல்லாம் வாயில வரிச்சியே அந்த குழந்தை நல்லா சொல்றான்னா அப்பயே நம்ம வந்து அவருக்கு உபநயனம் பண்ணி வேதாத்தியானம் பண்ணி வச்சிடணும், அதுக்கு அவன் சித்தமாக இருக்கான், அது எலிஜிபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி அந்த குழந்தை பிறந்த உடனேயே என்ன பண்றான்னா அவனுக்கு உபநயனம் பண்ற, கஷ்யப்பர் எல்லாரையும் கூப்பிடுறார். அந்த உபநயனம் எப்படி அப்படின்றது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பார்க்கலாம். ஆச்சரியமா உபநயனங்களை இந்த காலத்துல நம்ம பண்றோம் இல்லையா, ஒரு உபநயனத்துக்கு என்ன ஒரு குழந்தைக்கு கிஃப்ட் கொடுக்கணும், ஒருத்தரும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறான் இந்த காலத்துல, அதெல்லாம் கிடையாது. துட்டு கொடுக்கறதோ வெள்ளி பாத்திரம் கொடுக்கறதோ பொம்மை வாங்கி கொடுக்கறதோ அதெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு ஒரு உபநயனம்ன்றது எதுக்கு பண்றான்னா வேதாத்தியானம் பண்ணணும், வேதத்தை அத்தியனம் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான். அதுக்கு எப்பேற்பட்ட எல்லாம் கொடுக்குறா அப்படின்னா அதுல பாகவதத்துல சொல்றது, தஸ்யோபனீயமான சாவித்ரீம் சவிதா பிரவீத் ப்ரஹஸ்பதிர் பிரம்மசூத்ரம் மேகலா கஷ்யபோ ததாத் ததௌ கிருஷ்ணா ஜனம் பூமிஹி தண்டம் சோமோ வனஸ்பதிஹி கௌபீனா சாதனம் மாதா தௌச்சத்ரம் ஜெகத்பதேஹே அப்படின்னு ப்ரஹஸ்பதிர் பிரம்மசூத்ரம் அப்படின்னு ப்ரஹஸ்பதி வந்து யக்ஞோபவீதத்தை கொடுத்தேராம், மேகலான் கஷ்யபோதத்தாத் அப்படின்னு கஷ்யப்பர் வந்து மௌஞ்சி கொடுத்தேர், மௌஞ்சி ஒரு குழந்தைக்கு எல்லாத்துக்கும் அந்த சின்ன வேஷ்டி கட்டினு அதுக்கு மேல மௌஞ்சி இருக்கணும். ததௌ கிருஷ்ணா ஜனம் பூமிஹி பூமாதேவி வந்து கிருஷ்ணாஜலத்தை கொடுத்தாராம், கிருஷ்ணாஜலம் எப்பயுமே உபநயனம் பண்ணணும்னா அந்த குழந்தை அந்த பூனல் இருக்குவா. தண்டம் சோமோ வனஸ்பதிஹி அப்படின்னு கையில ஒரு தண்டம் இருக்கும் மௌதுக்க கர்ற அப்படின்னு கட்டை, அந்த தண்டத்தை வனஸ்பதி சோமம் சோமன் அவர் கொடுத்தார். கௌபீனா சாதனம் மாதா மாதாவான அதிதி வந்து கௌபீனம் கொடுத்தாலாம், கௌபீனம் தான் எப்பயுமே இருக்கணும் அதுக்கு குழந்தைக்கு. ஜவுஷ் சக்கரம் ஜெகத் பதேஹே சத்திரம் சத்திரத்தை வந்து ஜெகத் பத்தி அவன் வந்து கொடைய கொடுத்தேராம். கமண்டலும் வேத கர்ப்பா கமண்டலு வேத பிரம்மா வந்து கமண்டலு கொடுத்தேர். குஷான் சப்த ருஷையோ ததுஹு அப்படின்னு தர்பங்கள்லாம் அப்புறம் பவித்ரம்லாம் சப்த ருஷிகள் தந்தாலாம். அக்ஷமாலாம் மகாராஜா அப்படின்னு ஜபமாலைய சரஸ்வதி தேவி கொடுத்தாலாம். தஸ்யு அப்படி வந்து பிக்ஷாம் பகவதி சாட்சாத் உமாததி அம்பிகா சதி அப்படின்னு பிக்ஷா வந்து அந்த பகவதி பிக்ஷான் தேகி அப்படின்னு குழந்தைக்கு முதல்ல பிக்ஷை போடுறது யாருன்னா மாதா. அந்த மாதா யார் அப்படின்னா இங்க வந்து பார்வதி தேவியே வந்து போட்டா அப்படின்னு இந்த குழந்தைக்கு அப்படி அப்பேற்பட்டவா ஒவ்வொருத்தர் என்னென்ன கொடுக்குறா அப்படின்னு, இதுதான் நம்ம வந்து அப்பேற்பட்ட வைதீகமான அந்த உபநயனம் அப்படின்னு பண்ணிட்டு உடனே அந்த உபநயனத்து கையோடையே அவர் நேர மகாபலி உடைய இதுக்கு போய் யாத்திரம் கேட்கிறார் அப்படின்னு அந்த குழந்தைக்கு அப்பேற்பட்ட மூணடி முதலடியில அந்த முதலடியையே வச்சு அந்த மகாபலியினுடைய இதை காட்டதான் இந்த அவதாரம் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது அடி பாத்தாள லோகம் வச்ச வரைக்கும் போன உடனே மூணாவது அடி எங்க வைக்கிறதுனே தெரியல, ரெண்டு லோகத்தையும் ஈரேழு லோகத்தையும் ரெண்டே அடியில் அளந்துட்டேர், இனிமேல் என்னத்தை கொடுக்கறது அப்படின்னா அப்பதான் நம்ம ஆத்ம நிவேதம் தன்னுடைய திரஸ்தை காட்டி கைகூப்ப தன்னையே கொடுக்கிறான் ஆத்ம நிவேதனம் அப்படின்ன உடனே அப்பதான் அந்த பெருமாளுடைய பக்தி அவனுடைய பக்தி பார்த்து பிரஹ்லாதன் ஓடி வரான். இத்தனை தாத்தா அவர் அவர் யாகசாலையில தான் இருக்கார், ஆனா அவருக்கு இதெல்லாம் பிடிக்கல. வாமனர் வந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு பிடிக்கல, அவர் எப்பேற்பட்ட நிருசிம்மனை பார்த்தவர், அப்படி பகவான் வரணும், இவர் என்ன யாச்சகம் கேட்டு வர ஒரு பெருமாளா, என் பெருமாள் எப்படி இருக்கணும், நிருசிம்ம ரூபமா அப்படி இருக்கணும், அவர் போய் யாச்சகம் கேட்டு வரேருன்னா நான் அவர் போய் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு உள்ள உட்காந்துருக்கேன். எப்ப இவன் ஆத்ம நிவேதனம் பண்ணாலும் இப்பதான்டா நீ என் பேரன், இப்பதான் நீ என் பேரை காத்தின, இதுதான் பக்தி, இத்தனை நீ என்ன நான் தரேன் நான் தரேன், எனக்கு உனக்கு ராஜ்யம் வேணுமா சொர்க்கம் வேணுமா சிம்மாசனம் வேணுமா தங்கம் வேணுமான்னு கேட்டியே, அதெல்லாம் அவனுடைய இதுரா, அவன்கிட்டயே போய் நீ வேணுமான்னு கேட்கறையே, அவனும் வந்து ராஜகன்னு கையை பிடிச்சு இப்படி நிக்கிறானே, அந்த விஷயத்த என்னால பார்க்க முடியாது, இப்பதான் நீ என்னுடைய பேரன் அப்படின்னு. இதுல மகாபலியினுடைய ஒரு விஷயம் இருக்கட்டும் பக்கத்துல வச்சாலும், மகாபலியினுடைய விந்தியாவளி அப்படின்னு பத்னி இருக்கா தர்மபத்னி, அந்த தர்மபத்னி பத்தி சொல்றாரு. அந்த தர்மபத்னி அப்பயே சுகா சொல்றாரு யாரோ இல்ல அப்படின்னு, எப்பயுமே ஒரு தானம் பண்ணும் பொழுது அவர் தீர்த்தம் குத்தணும், தர்மபத்னி தீர்த்தம் குத்தணும், இவர் கையால அதை வாங்கிட்டு அந்த தானத்தை முதல்ல நான் கொடுக்குறேன்னு சொல்லணும். அப்ப வந்து அவர் சொல்றாரு தர்மபத்னி கிட்ட சொல்றாரு, உன் ராஜ்யம் எல்லாம் போயிடும், மகாபலியவே அவர் வந்து பெருமாள் வந்திருக்காரு இது பண்ணிடுவாரு ஒண்ணுமில்லாத பண்ணிடுவேன்னா கூட மகாபலிக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதே போல அந்த அம்மாவும் வித்யாவளியும் சரி அப்படின்னு எந்த கவலையும் இல்லாம ஒரு குறை கூட இல்லாம அடுத்து நம்ம ராஜ்யம் எல்லாம் போயிட போறது ஒரு பிச்சைக்காரனா ஆயிட போறோம்னு கூட எந்த கவலையும் இல்லாம தீர்த்தத்தை குத்தினாலும். அதுதான் அந்த பக்தர்கள் அப்படி சொல்லும் பொழுது ஒரு இடத்துல குருவாயூரப்பனை பத்தி இந்த பாகவதத்தை பாடும் பொழுது அவர் சொல்றார், குருவாயூரப்பனை பாடிண்டே சொல்லுவேறாம் அவர், இது நிஜமா இது நிஜமான்னு கேட்பாராம். அப்ப குருவாயூரப்பன் ஆமான் அப்படின்னு சொன்னவங்கதான் அடுத்த ஸ்லோகத்துக்கே போவேறோம். அப்படி ஒரு மகான் இருந்தார். அவர் சொல்லும் பொழுது அப்படியா பேர்பட்ட விந்தியாவளி அந்த சந்தோஷத்திலையும் உமக்கு தானம் பண்ணாளா அப்படின்னா, அப்ப வந்து குருவாயூரப்பன் சொன்னானாம், ஆமான் இதே கையால தான் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு. பேர்பட்ட மகிமை அந்த அம்மாவுக்கும் அப்பேற்பட்ட ஒரு மகிமை உண்டு, அப்பேற்பட்ட அவா ரெண்டு பேரையும் காத்துட்டு அப்படின்னு. கடைசியில எல்லாரும் சொல்லலாம் அவர் ஏமாத்திட்டேர் அப்படின்னு, ஏமாத்தவே இல்லை. அவள் சுத்தல லோகத்துல வச்சு பகவானே அவளுக்கு காவலனாக இருந்து அவருக்கு வந்து இது பண்ற, அடுத்த யுகத்துல நீ வந்து இந்திரனாவ, அதுக்கு அடுத்த யுகத்துல நீ நான் உன்னை வைகுண்டத்துல சேர்த்துக்கிறேன் அப்படின்னு பகவானே காவலனாக இருக்கிறாம் அவர். எந்த கஷ்டமும் வராதபடி சுத்தல லோகம்ன்ற அற்புதமான லோகத்தை கொடுத்து அங்க பகவான் இருக்கிறார் அப்படின்னு அப்பேற்பட்ட வாமனன்னு இன்னைக்கு நம்ம சேவிச்சுக்கிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.